கண்டவன்யவன கருத்தின் உள்நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டே கண்டவன் யவனென கருத்தின் உள்நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன் கண்டனன் என்றிட கருத்தெழவில்லை கண்டிலன் என்றிட கருத்து எழுமாறென் விண்டு இது விளக்கிடு விரல் உருவோனார் விண்டிலை பண்டுனி விளக்கினை என்றால் விண்டிடாது உன்னிலை விளக்கிட என்றே விண்தலம் அசலமா விளங்கிட நின்றாய் விண்டிடாது உன்னிலை விளக்கிட என்றே விண்தலம் அசலமா விளங்கிட நின்றாய்.